வணக்கம். ஞானப்பிரகாசம், தமிழர் வேளாண்மையின் தனிச்சிறப்பு. இப்போது நம்மள எத்தனை பேருக்கு கால்குலேட்டர் இல்லாமல் கணக்கு போட தெரியும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. நம்மள எத்தனை பேருக்கு மின்சாரம் இல்லாமல் வெளிச்சத்தில் இருக்க முடியுங்கிறது ஒரு கேள்விக்குறி. நம்மளால் எத்தனை பேருக்கு அறவை இயந்திரங்கள் இல்லாமல் அரிசியை நெல்லிலிருந்து பிரித்து சோறாக்கி சாப்பிட முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. நிறைய விஷயங்களில் நம்ம தொழில்துறை ரீதியாக, தொழில் ரீதியாக பல்வேறு இயந்திரங்களை சார்ந்து வாழ ஆரம்பித்து விட்டோம். ஒன்றும் குற்றம் இல்லை. ஏன்னா இப்போது உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் அரிசியை குத்தி சோறுக்கிங்க முடியாது. உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் எல்லா நேரத்துலையும் உட்காந்து கால்குலேட்டருங்கிறது ரொம்ப சுலபமாக கணக்கை போட்டு கொடுக்கக்கூடிய ஒன்று. அதனால் ஒரு ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடியது. அதனால் அதை நம்ம கற்றுக்குறோம். அதனால் கால்குலேட்டர் உபயோகிக்க கற்றுக்குறோம். அதனால் சுலபமாக கணக்கெல்லாம் போட முடியுது. வினாடி நேரத்துக்குள்ளே நம்ம நினச்சி பார்க்க முடியாத பல கணித புதிர்களை வந்து கால்குலேட்டர் வச்சுக்கிட்டே போட்டுற முடியுது நம்மளால். அது மாதிரி நிறைய கருவிகள் வந்துருச்சு இல்லையா. சரி, இது வந்து தொழில் புரட்சி. எந்திரங்களினுடைய மனிதர் பயன்பாட்டுக்கு எந்திரங்களை கொண்டு வந்து மனித வாழ்க்கையை வளப்படுத்துறதுக்கான முயற்சி, ஒன்றும் குற்றம் இல்லை. இதே மாதிரி இது மாதிரி போர்வையில் வேளாண்மை வந்தால் என்ன நடக்கும், என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு கற்பனைக்கு போனீங்கன்னா, இப்போது ரசாயன உரங்கள் இல்லாமல் நம்மளால் விளைவிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தோ, அல்லது எந்த விதமான இடுபொருள்களும் இல்லாமல் நம்மளால் விளைவிக்க முடியாதுங்கிற ஒரு கருத்தோ மிக ஆழமாக காலங்காலமாக நம்ம மனசில் தலைமுறை தலைமுறைகளாக பதிகிற மாதிரி ஒரு சூழல் உருவாகிட்டுருக்கு. இது என்னாகும்னா, நம்ம அந்த தொழிற்சாலைகளை சார்ந்து தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டு கொண்டு போகுது. அப்படி இருக்கும்போது அந்த தொழிற்சாலைகள் அழிந்து விட்டாலோ, அந்த தொழிற்சாலைகள் இல்லாமல் போனாலோ நம்மளால் அந்த விவசாயத்தை செய்ய முடியாதுங்கிற ஒரு இடத்த நோக்கி நம்ம போயிடுவோம். இப்போ உதாரணமாக பஸ்ஸுக்கு போக முடியலன்னா நான் நடந்து ஊர் பயணம் போக மாட்டேன் அப்படின்னு இன்றைக்கும் நிறைய பேர், 5 கிலோமீட்டர் கூட பஸ்ஸுக்காக காத்து நிற்கிறவங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதுமாரி 2-வீலர்லாம் என்னால் நடக்க முடியாது, சைக்கிளில் போக முடியாதுங்கிறவங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு சோம்பேறித்தனமும் இயலாமையுமான ஒரு நிலையை நோக்கி கொண்டு போயிடும். இதுக்கு அது ரெண்டாவது, அதனால் நன்மை நடக்குதா தீமை நடக்குதா, அந்த மாதிரி உற்பத்தி செய்கிற பொருள்களால் நன்மை நடக்குதா தீமை நடக்குதாங்கிற கேள்வி ஒரு பக்கம் இருக்குது. அந்த மாதிரி உற்பத்தி செய்ய உற்பத்தி செய்ய முடியுங்கிற ஒரு எண்ணத்தை நோக்கி நம்ம நகர்த்தப்படும் பொழுது வேறொரு வகையில் நம்மளால் உற்பத்தி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு இது தெரியாமலே போயிடும். ரெண்டாவது, நான் நேற்றே சொன்னது மாதிரி இடுபொருள்களுக்கு நீங்கள் வந்து ஒரு விலை கொடுத்து ஒரு பொருளை உற்பத்தி செய்யும்போது அந்த இடுபொருள்களுக்கு கொடுத்த விலையை மட்டுமாவது நீங்கள் வந்து அதை விற்று பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணணும் இல்லையா. இப்போ உதாரணமாக உரத்துக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறோம், உழவுக்கு எந்திரங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறோம், அறுவடைக்கு எந்திரங்களுக்கு பணம் கொடுக்குறோம், இந்த மாதிரி நெல் முட்டையை எடுத்துகிட்டு வரதுக்கு பணம் கொடுக்குறோம், நெல்லை பிரிக்கிறதுக்கு எந்திரங்களுக்கு பணம் கொடுக்குறோம், நடவு எந்திரங்களுக்கு பணம் கொடுக்குறோம், இந்த மாதிரி வெவ்வேறு வகையில் எந்திரங்களுக்கு பணம் கொடுக்கும் பொழுது அந்த எந்திரங்களுக்கு கொடுத்த கூலியை கட்டாயமாக நம்ம இந்த விளைபொருள் மேலே தான் வைக்கணும் விவசாயி இல்லையா. உழவன் வந்து அந்த விளைபொருள் மேலே வச்சு தான் விற்க முடியும். ஆனால் எதுவுமே இல்லாமல் அல்லது மிக குறைந்த செலவில் வேளாண்மை விவசாயி செய்ய கற்றுக்கிட்டால் விளையிற அவ்வளவுமே லாபம். உதாரணமாக ஒரு 10 ரூபாய் செலவு செஞ்சு ஒரு பொருளை விற்கும்போது ஒரு விவசாயி கண்டிப்பாக அந்த 10 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ கிடைக்குதோ அதுதான் அவனுக்கு லாபம். ஆனால் 2 ரூபா மட்டுமே செலவு செஞ்சு ஒரு விவசாயி உற்பத்தி பண்ணும்போது ஒரு 5 ரூபா கிடச்சா அதில் 3 ரூபா லாபம். 10 ரூபா செலவு செஞ்சு 12 ரூபாய்க்கு விற்றா விவசாயிக்கு 2 ரூபா தான் லாபம். ஆனால் விற்ற பொருள் 12 ரூபாய்க்கு விற்றுருப்பான். அதே போல் 2 ரூபா செலவு செஞ்சு 5 ரூபாய்க்கு விற்றா அவனுக்கு 3 ரூபா லாபம். விவசாயிக்கு லாபம் முக்கியமா இல்லையா அப்படிங்கிற ஒரு அவசியமான கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா விவசாயிக்கு லாபங்கிறது இல்லைன்னா விவசாயம் கண்டிப்பாக அழிஞ்சிருவாங்க. அப்புறம் விளைபொருளினுடைய தரம்ங்கிறது அடுத்தது மிக முக்கியமான ஒன்று. அது 2ஆம் இடத்துக்கு தான் போகுது. இப்போ நவீன கால விவசாயத்தில் விளைபொருளினுடைய தரம் என்பது 2ஆம் இடத்திலேயே வைக்கப்படுகிறது. தமிழர் வேளாண்மையில் விளைபொருளின் தரம் மிக உயர்ந்த இடத்துக்கு இருக்குது. விளைச்சலை உற்பத்தி பண்ணுறது சுதந்திரமாக இருக்குது. அதாவது யாரையும் சார்ந்து இல்லாமல் உற்பத்தி பண்ணிக்கலாங்கிற இடத்த நோக்கி உங்களை கொண்டுட்டு போகுது. அதுன்னு இல்லாமல் செலவே இல்லாமல் உற்பத்தி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற இடத்த நோக்கி கொண்டு போகுது. அப்படி இருந்தால் தான் நம்ம மிக அதிகமான அளவுக்கு லாபத்தை எடுக்க முடியும். சரியா? இது வந்து தமிழர் வேளாண்மையின் தனிச்சிறப்பு. நன்றி. நாளையும் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி. வணக்கம்.